ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கேகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சுதாஹிருதி காஹே யமுனந்தி யுத்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்திம்மகஸ்பரிசே எத்திர கிருஷ்ணகிருதாதரஹ ஸ்வாதயன்னிக தர்வேஷாம் த்ரியந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாத யோகேந்திரஸ்தம் வந்தே யமுனாஹ்வயம் நமோ நமோ யமுனாய யமுனாய நமோ நமஹ நமோ நமோ யமுனாய யமுனாய நமோ நம யற்பதாம்போருகத்யான வித்வஸ்தாசேஷகல்மடஹ வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். மீளவந்தின்று விதிவகையால் நினைவொன்றியனாம் மீளவந்தின்றி வினையுடம்பொன்றி விழுந்துடலாது ஆளவந்தாரணவென் அருள் செய்து விளங்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் அடியோமினி அல்வழக்கே. நமோ சிந்தியாத்புதாக்ருஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே. ஆடி மாசத்திலே உத்தராட திருநக்ஷத்திரத்திலே சுவாமி ஆளவந்தார் திருநக்ஷத்திர தினமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தினத்திலே ஆளவந்தார் அருளி செய்த எத்தனையோ சூக்திகள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் என்பதாக பார்த்தபோது ஆளவந்தார் சரணாகதி என்கிற விஷயம் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே நமக்கு இப்பொழுது வாய்க்கிறது. ஆளவந்தார் சரணாகதிங்கிற விஷயத்துல சுவாமி தேசிகன் எத்தனையோ விஷயங்களை சாதித்திருக்கார். ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்திலையும் இரகசிய திரைசாரம் முதலான கிரந்தங்களிலுமாக நாம் சேவிக்கலாம். ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிறது ஸ்தோத்திரமாக இருந்தாலுமே சரணாகதி தத்துவத்தை சொல்லுவதாக இருக்கு. அதாவது ஒரு பக்கம் பார்த்தா ஸ்தோத்திரம், ஒரு பக்கம் பார்த்தா சாஸ்திரம். சரணாகதி சாஸ்திரம், சரணாகதி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆளவந்தார் தாம் சரணாகதி அனுஷ்டானம் செய்த பின்பு அதை ஜகத்துக்கு பிரகாசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை செய்கிறார் என்று சொல்லலாம். ஏனால் எல்லா ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் அப்படிதான் பண்ணியிருக்கா. சுவாமி நம்மாழ்வார் சரணாகதி பண்ணி அதை பிரகாசனம் பண்ணார். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்பதாக திருவேங்கடமுடையான் சன்னதியிலே. அதே மாதிரிதான் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் அருளி செய்தார். அதே மாதிரிதான் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் கத்யத்ரயம் அருளி செய்தார். அந்த மாதிரிதான் சுவாமி தேசிகன் ஞாச தசகம் அடைக்கலப்பத்து முதலானதெல்லாம் அருளி செய்கிறார். அவரவர்கள் சரணாகதி அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள். அது பின்னாடி வந்தவாளுக்கு தெரியணும், அவர்கள் பண்ணினார்கள்ங்கிறது தெரியணும், எப்படி அனுஷ்டானம் பண்ணினார்கள் அப்படிங்கிறது தெரியணும், அதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அம்சங்கள் எல்லாம் தெரியணும். அதற்காக அதையே பிரகாசனப்படுத்துகிறார்கள் இந்த ஸ்தோத்திரங்களிலே. இப்படித்தானே நாம பார்க்கிறோம். அந்த ரீதியில இந்த ஸ்தோத்திர ரத்னத்துல ஆளவந்தாருடைய சரணாகதி அப்படின்னு எடுத்து பார்த்தோமானால் எத்தனையோ சூக்ஷ்மமான அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கும். அதுல சில விஷயங்களை மாத்திரம் நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் அருளி செய்வதற்கு முன்னாடி சதுஸ்லோகி அருளி செய்கிறார். அதுல பெரிய பிராட்டியார் தாயார் லக்ஷ்மி தேவி பத்தியான ஸ்தோத்திரம் அது. அதுல பிராட்டியாருடைய பெருமைகள், பிராட்டியாருடைய புருஷகாரத்துவம், பிராட்டியாருடைய உபாயத்துவம், பிராட்டியாருடைய உபேயத்துவம் எல்லாவற்றையும் பற்றி அருளி செய்கிறார். சதுஸ்லோகி நாலு ஸ்லோகம் ஆனாலும் அது ரொம்ப சின்ன ஸ்தோத்திரமாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதற்கப்புறம் பெருமாளை பற்றிய ஸ்தோத்திரம் தான் ஸ்தோத்திர ரத்னம் என்பது. துவயமந்திரத்திலே முதல்ல ஸ்ரீமத் அப்படின்னு பிராட்டியாரை சொல்லி பிறகு பெருமாளை சொல்லுகிறபடினாலே அதே கிரமத்திலேயே ஸ்தோத்திரம் அருளி செய்கிறார். இதுல ஸ்ரீமன் நாராயண சரணவ் அப்படிங்கிறபடினாலே உபய விபூதி விசிஷ்டனான கல்யாண குண பரிபூர்ணனான சர்வஸ்மாத் பரனான சர்வேஸ்வரனான சர்வலோக சரண்யனான எம்பெருமானை சிமன் நாராயண அப்படின்னு துவயத்திலே குறிப்பிடுகிறார். அந்த விஷயங்களை எல்லாம் இந்த ஸ்தோத்திர ரத்னத்திலே கிரமேண அருளி செய்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் மெதுவா ஆரம்பிச்சு முதல்ல ஸ்தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதந்த பாதார்விந்த மரவிந்த விரோசனஸ்யான்னு ஆரம்பிச்சு நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சு சர்வஸ்மாத் பரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சீயப்பத்தின்னு ஆரம்பிக்கிறார் கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்த சமாசிரயக்கஹ என்பதாக ஆரம்பித்து அவனுடைய கல்யாண குணங்கள் அவனுடைய விபூதிகள் இது எல்லாவற்றையுமே அருளி செய்கிறார் அதற்கப்புறம் சரணம் பிரபத்தே அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாக சொல்லும் போது அப்போது சரணாகதியை அருளி செய்கிறார் அந்த சரணாகதிக்கான ஸ்லோகம் ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ நன்யகதி சரண்ய தத்பாதமூலம் சரணம் பிரபத்தியே என்பதாக இதுல ரொம்ப சுருக்கமான அதே சமயம் சரணாகதி பற்றி அழகாக சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்திலே அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா நான் தர்ம நிஷ்டோஸ்மி நான் தர்ம அனுஷ்டானம் பண்ணுபவனாக கர்மயோக நிஷ்டனாக இல்லை நச்சா ஆத்மவேதி இல்லை ஞானயோக நிஷ்டனும் இல்லை ஆத்மசாட்சா்காரம் வந்தவனா அப்படின்னா அதுவும் கிடையாது அதாவது கர்மயோகங்கள் எல்லாம் பண்ணி ஞான யோகங்கள் எல்லாம் பண்ணி ஆத்மசாட்சா்காரம் அப்படின்னு வந்தப்புறம்தான் பக்தி யோகம் பண்ண முடியும் எனக்கு அதுவும் கிடையாது அப்புறம் என்ன பக்திமான் இல்ல பக்தி யோகம் தான் பண்றீரா அப்படின்னா அதுவும் கிடையாது சரணாரவிந்தே உன்னுடைய சரணாரவிந்தத்துல பக்தி யோகம் பண்ணுவதற்கான சாமர்த்தியமும் கிடையாது கர்மயோகம் ஞான யோகமே கிடையாதுன்னு போது பக்தி யோகம் எங்கேருந்து வரப்போறது அதனால எனக்கு எந்த உபாயமே இல்லை அப்படின்னு தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை சொல்லுகிறார் கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள்னா எதுவுமே இல்லாதவன் இந்த ஆகிஞ்சன்யம் என்பது தானே சரணாகதிக்கு அதிகாரம் ஆகிஞ்சன்யம் இருக்கிறவன் தானே சரணாகதி பண்ணுவான் அப்படி பண்ணும் போதும் அந்த ஆகிஞ்சன்யத்தை அனுசந்தானம் பண்ணணும் அதுக்குதான் கார்ப்பண்யம் என்பதாக பெயர் அதனாலே வேற எந்த உபாயமும் இல்லாத நான் உண்மை சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு பண்ணணும் அதற்காக இதையெல்லாம் எடுத்து சாதிக்கிறார் அடுத்தது அகிஞ்சனஹா அப்படின்னு மறுபடியும் ஆகிஞ்சன்யத்தை தெளிவா சொல்ற முதல்ல சொன்னதுதான் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும் சரி இப்ப இல்லைன்னா என்ன இனிமே நாளிலேருந்து ஆரம்பிச்சு பண்ணலாமே அப்படின்னா அதுக்குதான் அகிஞ்சனஹாங்கிற எதுவுமே கிடையாதுன்னு இனிமே நாளிலேருந்து ஆரம்பிச்சாவது இந்த கர்மயோகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஞானமோ அதற்கு தேவையான சக்தியோ அதெல்லாமே எதுவுமே கிடையாது ஆரம்பங்கிற பேச்சே கிடையாது ஆரம்பிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாதவன் நான் அப்படிங்கிறத அகிஞ்சனஹா அப்படின்னு சாதிக்கிறார் அனன்யகதிஹி வேறு கதி இல்லாதவன் வேறு சரண்யன் யாருமே எனக்கு கிடையாது சரி இப்படி உம்மால ஒண்ணும் முடியாட்டா வேற ஏதாவது கதியை பார்த்துக்கோமே அப்படின்னா வேற உபாயமும் கிடையாது வேற சரண்யனும் கிடையாது வேற பிரயோஜனமும் கிடையாது வேற பலனும் எனக்கு தேவையில்லை சரண்ய தொற்பாதமூலம் சரணம் பிரபத்தே சரண்யான்னு எம்பெருமானை கூப்பிடுற சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே விபீஷன் சொன்ன மாதிரி நீதானே சரணாகதியை ஏற்கத்தக்கவன் உன்னிடம் தானே சரணாகதி பண்ணணும் அதனாலே உன்னிடம் தொற்பாதமூலம் சரணம் பிரபத்தே அப்படின்னு உன்னுடைய திருவடியை சரணமடைகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார் அதனால நாராயணன் ஆனப்புறம் சரணோ சரணம் பிரபத்தே என்கிற துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார் தொற்பாத மூலம் சாதிக்கிறார் பிரபத்தே அப்படிங்கச்ச சரணாகதி செய்கிறேன்னு அர்த்தம் செய்கிறேன்னு ஏன்னு வருது இல்லையோ அதுல ஆகிஞ்சன்யங்கள்ல அனுசந்தானம் பண்ணிக்கணும்னு சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார் அந்த ரீதியில அகிஞ்சனஹா அனன்யகதிஹி ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வம் இது ரெண்டும் தானே அதிகாரத்துல சேர்ந்தது அதனால அந்த ரெண்டையுமே சேர்த்து சொல்றார் எனக்கு வேற உபாயம் செய்வதற்கான சக்தியும் கிடையாது வேற பலனும் அபேட்சை கிடையாது எதுவும் இல்லாமல் இருக்கிற நான் தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தே அப்படின்னு எம்பெருமானிடம் சரணாகதி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது அடுத்த ஸ்லோகம் சாதிக்கிறார் நிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ யன் நமயா வியதாயி சோகம் விபாகா வசரே முகுந்த க்ரந்தாமி சம்ப்ரதி அகதிஹி தவாக்ரே. சரி, இப்போ எந்த உபாயமும் நீர் பண்ணலை அப்படின்னா இருக்கட்டும், பரவாயில்ல, பின்னாடி மெதுவா பண்ணலாமே. இன்னைக்கு பண்ணல, நாளைக்கு பண்ணல, இதுவா அடுத்த ஜென்மத்தில் பண்ணிக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஆரம்பிச்சு பண்ணிக்கலாம். ஒன்னும் அவசரம் இல்லையே, மெதுவா பண்ணுமே அப்படின்னா அதற்கு பதில் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, எந்த ஜென்மத்திலும் எனக்கு சரணாகதி தவிர வேற கதி கிடையாது. சரணாம்புத பிரபத்தேகே அந்நது நமே கல்பகோடி சகசிரேனாபி சாதனமஸ்தி பன்வானஹான் கத்தியத்துல வரும் பாஷ்யகாரர் சாதிக்கிறார். உன்னுடைய திருவடியில சரணாகதி அடைவது தவிர வேற கதி எனக்கு எத்தனை கல்ப கோட்டி வந்தாலும் எனக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட பாபாத்மா நான். பாபமே பண்ணின்னு இருக்கிறவனுக்கு எப்படி நல்ல காரியம், நல்ல சாதனங்கள், நல்ல உபாயங்கள்லாம் தெரிய வரும்? கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் அடுத்த ஜென்மத்திலோ அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் வரணும்னா அதற்கேற்ற சுகிருதங்கள் எல்லாம் பண்ணியிருக்கணுமே. நான் எதுவுமே பண்ணலை, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் நிறைய பாபம் பண்ணேன். என்ன பாபம் பண்ணேன் அப்படின்னா உங்களுடைய கேள்வி தப்பு. என்ன பாபம் பண்ணேன்னு கேட்காதையும் என்ன பாபம் பண்ணலைன்னு கேளு. ஏன்னா எல்லா பாபமும் பண்ணி வச்சிருக்கேன், பண்ணாதுதான் எதுவுமே கிடையாது. நான் நிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசஹ என் நமயா வியதாயி. லோகத்துல எடுத்து பார்த்தா நான் பண்ணாத பாவம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சரி, அப்படி கணக்கு வேண்டாம், ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்ப பண்ணாத கணக்கு வச்சிடலாம். நிறைய தடவை பண்ணாதான் பாபம் பண்ணதாக கணக்கு அப்படின்னு சொல்லலாம். லோகத்துல உதாரணமா சில பேர் வந்து ரெண்டு மூணு பொய் சொன்னா பரவாயில்லப்பா அப்படின்னு விட்டுருவா, ஓயாம பொய் சொல்றவனதான் வெய்வான். அந்த மாதிரி சொல்லலாம்னா சகசிரசகா ஆயிரம் தடவை பண்ணியாச்சு எல்லா பாபமும், ஒவ்வொரு பாபமும் ஆயிரம் தடவைக்கு மேல பண்ணியாச்சு. ஆயிரக்கணக்கானது, ஆயிரம் தடவை இல்ல, ஆயிரக்கணக்கான முறை அனந்த பாபங்களையே செய்து வந்திருக்கேன். நான் செய்யாதது எதுவுமே கிடையாது. அதனால இனிமே எனக்கு அதெல்லாம் வாய்க்காது. பின்ன இப்ப என்ன கேட்டா, இப்ப அந்த பாபங்களுடைய பலனாக சம்சாரம் வரும்பொழுது ரொம்ப பயமா இருக்கு. கிரந்தாமி, இப்ப கதறுகிறேன், காருணி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், எனக்கு வேற கதி கிடையாது. சோகம் விபாகாவசரே முகுந்த க்ரந்தாமி சம்ப்ரதி அகதிஹி தவாக்ரே. வேற கதி இல்லாதபடினாலே உன்னுடைய சந்நிதியில வந்து நான் கதறிக்கொண்டிருக்கிறேன். அதனால இதை தவிர இனிமே கர்மயோகங்கள்லாம் பண்ண முடியுமோன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலையில இருக்கிறேனே எம்பெருமானே அப்படின்னார். அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹ. சரி, இத்தனை நாள பாபமே பண்ணிட்டு இருக்கேன், இனிமேனும் பாபமே பண்ண போறீர், விடமாட்டேங்கிறீர், சரி இருக்கட்டும், இப்ப திடீர்னு வந்து கத்துறீரே இருக்கா, கிரந்தாமி நான் கதறுகிறேன் அப்படிங்கிறேன். இங்க நடுவில் இது எங்க வந்தது? அனாதியான சம்சாரத்திலே அனாதி காலமாக பகவத் ஞானமே இல்லாமல் பாபமே பண்ணிண்டு இனிமேலும் ஒரு நாளும் கர்மயோகம் பக்தி யோகங்கள்லாம் வாய்க்கவே வாய்க்காது, அத்தனை பாபம் ஆயிடுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்படி எல்லாம் இருக்கிற நீர் நடுவில் திடீர்னு இப்ப வந்து இப்படி நான் வந்து சரணாகதி பண்றேன் அப்படி இப்படின்லாம் சொல்ல தோன்றதே, நான் கிரந்தாமி நான் கதறுகிறேன்கிறேன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, என்ன காரணம்னா நீர் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கீருங்கிறது தான் காரணம். இத்தனை நாள கிடைக்கல, இப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது இப்பதான் கிடைச்சிருக்கு, அது உம்முடைய கருணையினாலே கிடைச்சிருக்கு. எப்படி ஆனால் அப்படியே சமுத்திரத்துல தத்தளிச்சுட்டு இருக்கான் ஒருத்தன், நட்டனடு கடல்ல விழுந்து அவன் அதுக்கு மேல வெளியில வர முடியாமல் எந்த பக்கமும் பார்த்தாலும் ஜலம் ஜலம் அப்படின்னு இருக்கும்போது, தத்தளிச்சுட்டு இருக்கும்போது அலைகள் அடிச்சு அடிச்சு அடிச்சு நடுவுல அந்த சமுத்திரத்தை நடுவுலயே ஒரு தீவிலையோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ கொண்டு விட்டு வச்சுக்கோங்க, உடனே பட்டுன்னு அதை பிடிச்சுப்பான் இல்லையா? அந்த மாதிரி நான் அவன் பிடிச்சுட்டு இருக்கேன். சம்சாரத்துல முன்னும் பின்னும் எங்க பக்கம் பார்த்தாலும் ஒரே பாபம் பாபம்னு பாபக்கடலாகவே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த கடல் நடுவுல ஒரு கரை மாதிரி நீர் வந்திருக்கு, ஒரு கப்பல் மாதிரியும் கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டான்னா, விஷ்ணுபோதம் வினா நான்யது கிஞ்சிதஸ்தி அப்படின்னு விஷ்ணு தர்மத்துல சொன்னார் அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையோ. எப்படியானா இந்த சமுத்திரத்துல, சம்சார சமுத்திரத்துல இருக்கிறவனுக்கு விஷயாக்கிராந்த சேதசம் விஷ்ணுபோதம் வினா நான்யது கிஞ்சிதஸ்தி. அந்த மாதிரியாக பகவான் தான் ஒரு போதம், ஒரு தெப்பம், ஒரு கப்பல் அப்படின்னு வச்சுக்கலாம். அது அலை அடிச்சுட்டே இருக்கும்போது, அலையில நான் மாட்டின் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அலையில ஒரு கப்பல் ஒண்ணு வந்து வச்சுக்கோ, அப்போ அந்த கப்பல் பட்டு பிடிச்சுவா இல்லையா? ஒரு மரக்கட்டை வந்தா மரக்கட்டை, ஒரு தெப்பம் வந்தா திருப்பத்தை பிடிச்சுவா இல்லையா? அந்த மாதிரி இது எப்படி வந்தது எனக்கு தெரியாது, இது உம்முடைய கருணையினாலே வந்தது. அதை வரும்போது நான் அதை பிடிச்சிட்டு இருக்கேன், நான் கத்தின்னு இருக்கேன். அதனால எனக்கும் உமக்குமான இந்த சம்பந்தம் இப்ப கிடைச்சிருக்குப்பா. சிராயமே நிமஜ்ஜதோனந்த பவார்ணவாந்த சிராயமே கூலமிவாசி லப்தா த்வயாபி லப்தம் பகவன் இதானீம் அனுத்தமம் பாத்திரம் இதம் தயாயாஹ. எனக்கு மாத்திரம் இல்ல, உமக்குமே இப்ப கிடைச்சிருக்கு. நான் உமக்கு கிடைச்சிருக்கேன் இல்லையா, உம்முடைய குழந்தையான நான் உமக்கு கிடைச்சிருக்கேன் இல்லையா, அதையும் பாரும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஆரம்பித்து அநேக விஷயங்களை சாதிக்கிறார். குறிப்பான சில விஷயங்கள் மாத்திரம்தான் பார்க்க போறோம். அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவார் நவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வரும், அனாதிகாலமாக அபராதம் பண்ணிட்டு இருக்கேன், இப்பவும் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கு, இனிமேலும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் இல்ல, நமக்காக தான், நம்மளை பார்த்து சொல்றதா வச்சுக்கணும். அப்ப வந்து ஆனா மாத்திரம் சரணாகதி பண்ணிட்டு எனக்கு மோட்சம் வேணும் மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்கறீர், ஏதாவது உபாயம்னு ஒண்ணு இருந்தா பரவாயில்லை. ஒரு உபாயமே இல்லாமல் சரணாகதி பண்றதுனா, சரணாகதினா என்ன அப்படின்னு நீரே பலன் தரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தானே சரணாகதி. நான் எந்த உபாயத்தையும் பண்ணலே, நீரே பலன் தரணும் அப்படின்னு பிரார்த்திச்ச, இவ்வளவு பாபம் பண்ணவனுக்கு வெறுமை இப்படி ஒரு பிரார்த்தனா, இதை வச்சுட்டு நான் எப்படி பலன் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சொல்ற, எம்பெருமானே என்கிட்ட இருக்கிற உபாயம் என்ன அப்படின்னு பார்க்காதீங்க, இது ஒண்ணுமே கிடையாது. உம்முடைய சுபாவத்தை பாரும், கருணை அப்படிங்கிறது இந்த சமுத்திரத்துக்கு மேல உமக்கு இருக்கு. என்னுடைய பாபம்ங்கிறது சமுத்திரம் மாதிரி இருக்க மாதிரியா, உமகிட்ட இருக்கக்கூடிய கருணை அப்படிங்கிறது அதுவும் சமுத்திரம் மாதிரி இருந்துருக்கு. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே துவஞ்ச குணேஷு சார்வபூமி அப்படின்னு சொன்ன மாதிரி, நான் அபராத சக்கரவர்த்தி, நீ குண சார்வபூமமாக கருணம் இருக்கு. அந்த கருணையைத்தான் நான் உபாயமா கேட்கிறேன், எங்கிட்ட உபாயம் கிடையாது, உமகிட்ட கருணை இருக்கொல்லியோ, அந்த கருணையினாலே எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அபராத சஹஸ்திரபாஜனம், அபராதங்கள் ஆயிரக்கணக்கில் பண்ணிருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் பண்ண போறேன். பதிதம் பீம பவார் நவோதரே, சமுத்திரத்துல விழுந்த மாதிரியா சம்சார சாகரத்துல விழுந்திருக்கேன், அகத்தியம் வேற கதி இல்லாமல் இருக்கேன், சரணாகதம் உமகிட்ட சரணாகதி பண்ணிருக்கேன், ஹரே இத்தனையும் சொன்னப்புறம்தான் பெருமாள் கேட்டிருக்க, சரணாகதி பண்ணான ஏதாவது உபாயம் சொல்லுமே, சரணாகதி பண்ணி எங்கிட்ட வந்து பலன் கொடுன்னு பிரார்த்திக்கிறீர், உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா, கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு, உம்முடைய கருணையினாலே. என்னுடைய சரணாகதினா என்னன்னு கேட்டா, உம்முடைய கருணையை உபாயமாக ஆக்குவதுதான் சரணாகதி. எங்கிட்ட எதுவுமே கிடையாது, எங்கிட்ட எந்த உபாயமே கிடையாது, உம்முடைய கருணையினாலே எங்களுக்கு பலன் அளிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் சரணாகதி. அதனால கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு, இந்த கருணையினாலே நீர் எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இதனாலே சரணாகதி ஸ்வரூபத்தை இன்னும் ஸ்பஷ்டமாக சொல்லுகிறார் பகவான். அதனால்தான் சுவாமி தேசிகன் தயாசதகம் சாதிக்கிறார். என்ன சரணாகதி பத்தி சொல்லணும்னா, சரணாகதினா என்ன, எம்பெருமானுடைய தயைதான் தயையை உபாயமாக ஆக்குதல், நம்ம கிட்ட உபாயம் இல்லை, பெருமாளுடைய தெய்வ உபாயம் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுதல். அப்ப அவன் கருணையினாலே பலன் கொடுப்பான், உபாயத்தினாலே பலன் கொடுக்கல, கருணையினாலே பலன் கொடுக்கிறான் அப்படின்னு. இப்ப சரணாகதினா என்னன்னா, அது ஒரு வியாஜம், அவனுடைய கருணையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வியாஜமாக இருக்கு. ததகம் துவதிருதேன நாதவான் மதிருதே த்வம் தயனீயவான்ச விதி நிர்மிதமே தமன்வயம் பகவன் பாலய மாஸ்மதீகபஹ. எம்பெருமானே, என்கிட்ட கருணை காமிக்கிறன்னா நீர் எனக்கு நாதன் சுவாமி, நான் உம்முடைய தாசன், அதுவும் தயனீய தாசன். அதாவது அகிஞ்சரனாக நான் வந்து அனுகிரகம் பண்ண வேண்டிய தாசன், எங்கிட்ட தான் தயா பண்ணணும். விதி நிர்மித மேத மன்மை, நமக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தம், நான் தாசன் நீர் சுவாமிங்கிற சம்பந்தம் இருக்கும், இது அனாதியா இருக்கு, இது இப்ப உண்டானது இல்லையே. அதனால பகவானே, இந்த சம்பந்தத்தை பெற்று இத்தனை நாள் நான் அதை இழந்து இருந்தேன், இப்போ சரணாகதி பண்ணியிருக்கேன். பகவன் பாலைய மாஸ்மதீகபஹ, அந்த மாதிரி நீரும் இதை பாலனம் பண்ணணும். உம்முடைய தாசன் அப்படிங்கிறதை அப்படியாங்கிறதாக என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற. இதனாலே சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தாசத்துவம் அப்படிங்கிற சம்பந்தம் அனாதியானது. இது சரணாகிதி பண்ணாதான் தாசன், சரணாகிதி பண்ணாட்டா தாசன் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. சரணாகிதி பண்ணாலும் பண்ணாட்டாலும், பகவானை சேவிச்சாலும் சேவிக்காட்டாலும், எல்லாருமே தாசர்கள் தான் பெருமாளும். இப்ப சரணாகதியில என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த தாசபாவத்தை உணர்ந்து கொண்டு அந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம் பெருமாள் கிட்ட. எம்பெருமானே, நான் தாசன். இத்தனை நாள் அதுக்கு விபரீதமாக ஆச்சரணம் பண்ணிட்டு இருந்தோம், அது இல்ல, நான் தாசன், இந்த ஆத்மா உனக்கு சேஷம், இது உன்னுடையது போய் என்னுடையது நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் இதை சமர்ப்பிக்கிறேன், இது உன்னுடையதுதான். சமர்ப்பித்தல்னா என்ன? ஆத்மாவை சமர்ப்பித்தல்னா கையில எடுத்து பழம் சமர்ப்பிக்கிற மாதிரி சமர்ப்பித்தல் அப்படி வராது. வினயனே கேட்டா, நான் வந்து என்னுக்கு எனக்கு எனக்கு உரியவன் அல்ல, உனக்கே உரியவன், உன்னுடைய தாசன் அப்படின்னு அனுசந்தானம் பண்றதுக்கு இதுதான் சமர்ப்பித்தல் அப்படிங்கிறது. அதனால அந்த சம்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், தாசத்துவ சம்பந்த அனுசந்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், இதுதான் ஆத்மசமர்ப்பணம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கான். இதைதான் இந்த ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிதான் பரதமர்ப்பணம் பெருமாள் கிட்ட பண்றோம். வபுராதிஷு யோபி கோபி வா குணதோசாலி யதா ததா விதஹ ததயம் தவ பாத பத்மயோ அயம் அகம் அத்யைவ மயா சமர்ப்பிதஹ. அடுத்து ஒரு கேள்வி வரும், நீரேதோ ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு பண்றீரே, ஆத்மானா என்ன தெரியுமா? தெரிஞ்சுதானே சமர்ப்பணம் பண்ணணும், ஏதோ ஒன்று எடுத்து சமர்ப்பணம் பண்றதா என்ன? ஆத்மானா என்ன இந்த விஷயம் தெரியுமா? ஆத்மாவுக்கு என்ன சுரூபம், ஆத்மாவுக்கு என்ன ஸ்வபாவங்கள், அதெல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஆத்மசமர்ப்பணம் பண்றீரா, இல்ல தெரியாமே ஆத்மசமர்ப்பணம் பண்றீரா? நாம சமர்ப்பணம் பண்ணணும்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. பெருமாளுக்கே பழங்கள்லாம் சமர்ப்பிக்கணும்னா எந்த பழம் எப்படி இருக்குங்கெல்லாம் தெரியணும் இல்லையோ. எதை சமர்ப்பிக்கலாம், எதை சமர்ப்பிக்க கூடாது அப்படின்லாம் இருக்கு. எப்படிப்பட்ட பழமா இருக்கணும், எப்படிப்பட்ட பழமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையோ. பழங்கள்லயே வாழைப்பழம் தான் சிரேஷ்டம், விசேஷமானது. சில பழங்கள்லாம் சமர்ப்பிக்கலாம், சில பழங்கள்லாம் சமர்ப்பிக்க கூடாது. வாழைப்பழங்கள்லயே அழிகிறதெல்லாம் இருந்தா சமர்ப்பிச்சா அபச்சாரம், இப்படிலாம் நிறைய இருக்கும் இல்லையோ. அதனால ஆத்ம சமர்ப்பணம் பண்றதுன்னா முதல்ல ஆத்மாவை பத்தி தெரியுமா உனக்கு? ஆத்மா யாரு, ஆத்மாவுக்கு சுபாவம் என்ன, அது எப்படிப்பட்டது அப்படி தெரிஞ்சுட்டு சமர்ப்பிச்சீரா அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்ற, அதெல்லாம் தெரியாது. வபுராதிஷு யோபி கோபிவா, ஆத்மாங்கிறது சரீரமா? இந்த சரீரம் தான் ஆத்மாவா, இந்திரியம் தான் ஆத்மாவா, எதுன்னு புரியல. சரீரம் தான் ஆத்மாவா, இந்திரியம் தான் ஆத்மாவா, பிராணவாயு தான் ஆத்மாவா, மனசு தான் ஆத்மாவா, ஞானம் தான் ஆத்மாவா, இல்ல இது எல்லாத்த காட்டிலும் வேறே ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? சரீரம், இந்திரியம், பிராணம், மனசு, ஞானம், எல்லாத்த காட்டிலும் வேறையாக ஆத்மான்னு ஒண்ணு இருக்கா? இதெல்லாம் தெரியாது. ஆத்மா பத்தி ஆத்மானா என்னங்கிறது முதல்ல தெரியாது. ஏன்னா ஒத்தொத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்னன்னு புரியல. சரி, ஆத்மாவுடைய குணம் சுவாவம் ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னா அதுவும் தெரியல. ஆத்மா சின்னதா இருக்குமா, பெருசா இருக்குமா, ஆத்மாவுக்கு குணம் ஞானம் என்ன, நித்தியமா அனித்தியமா, அதெல்லாமும் தெரியல. சரி, ஒண்ணுமே தெரியாம வந்து சமர்ப்பிக்கிறீரே அப்படின்னு கேட்டா, ஒன்னே ஒண்ணு தெரியும். என்ன கேட்டா, இந்த ஆத்மா உம்முடைய சொத்து, இது என்னுடையது இல்லை, உண்மை சேர்ந்தது, உண்மை சேர வேண்டியது, அதை போய் நான் என்னுடையதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது தப்பு. ஆக உம்முடையதுன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட கொடுத்துட வேண்டியதுதானே. அதுக்கப்புறம் அதுல என்ன இருந்தா எனக்கு என்ன? நாமே ஒரு வஸ்துவை பார்க்கணும், ஒரு பை ஒண்ணு இருக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது, அது பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருந்தார், அவர் அதை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா உடனே கிட்டத்தட்ட போய் அவர்கிட்ட அதை கொடுத்துடணும். அப்படிதான் பண்றோம். அந்த பைக்குள்ள என்ன இருக்கு, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்ப அதுவே ஒரு திருட்டு தான். ஏன்னா அவருடையதுன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட கொடுத்துடணும். அதுக்குள்ள என்ன இருந்தா நமக்கு என்ன, அதுல எவ்வளவு ரூபா இருக்குன்னு பாக்கலாமா அப்படின்லாம் பார்க்க கூடாது இல்ல. அப்படின்னா அது ஒரு திருட்டு தலங்கான. அந்த மாதிரியாக உம்முடையது அப்படின்னு தெரிஞ்சா உங்ககிட்ட கொடுத்துடுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு. அப்படியே சமர்ப்பிக்கிறதுக்கு காரணம் அது உன்னுடையது அப்படிங்கிறபடியினாலே அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தினாலே சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஆத்மஸ்வரூபம் ஆத்ம குணங்கள் என்னங்கிறதெல்லாம் பத்தி விசதமான ஞானம் இல்லாட்டா கூட, ஆத்மாங்கிறது எம்பெருமானுக்கு உரியது அப்படிங்கிற ஞானம் இருக்கொள்ளு, அது ரொம்ப முக்கியம். அது இருந்தா அப்படியே சரணாகதி, அப்படியே சரணாகதி பண்ணணும். ஏன்னா எம்பெருமான் கிட்ட அதை சமர்ப்பிக்கணும், அதுதானே சரணாகதி அப்படின்னு. இந்த விஷயத்தை சுவாமி தேசியம் இங்கேயும் வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கார். ரகசியத்திரைய சாஸ்திரம் ஒன்று சாதிக்கிறார், ஒபராது சுயோபி கோபிவா என்கிறதுக்கு தாத்பரியம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற, முத்திரையிட்டிருக்கிற ராஜாவின் கிழிச்சீரை ஒரு ஹேதுவாலே தன் கையிலே இருந்தால் ராஜா கை கொள்ளும் என்று உள்ளிருக்கிற மாணிக்கத்தின் சுரூப சுபாவங்களை விசதமாக அறியாதே கிழிச்சீரையோடே மீளக் கொடுக்குமா போலே தேகாத்யதிரிக்த ஆத்மாவின் சுரூப சுபாவ ஸ்திதிகளை விசதமாக விவேகிக்க அறியாதாரும் உள்ள அறிவை கொண்டு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினால் அப்படின்னு அப்படின்னு பெருசா சொல்றார் என்று சாஸ்திரார்த்தம் முடிக்கிறார். சாஸ்திரார்த்தத்திலே திரு உள்ளம் அப்படின்னு ஒரு உத்ருஷ்டாந்த ஒரு உதாரணம் சாதிக்கிறார். ஒருத்தன் கையில ஒரு கிழி சீரை கிடைச்சிடான், ஒரு மூட்டை மாதிரி ஒண்ணு சின்னதாக, அது உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கு, முத்து இருக்கா மாணிக்கம் இருக்கா ரத்தனம் இருக்கா என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா கிழி சீரை மேல முடிச்சு போட்டிருக்கு, அது மேல ஒரு சீல் வச்சிருக்கு, அது ராஜாவனுடைய முத்திரை, ராஜ முத்திரை வச்சிருக்கு. அது அவன் கையில கிடைச்சிருக்கு, எங்கேயோ யாரோ கொண்டு போறான், நடுவில் விழுந்தது ஏதோ இருக்கும். அது கையில கிடைச்ச உடனே அதுல ராஜமுத்திரை இருக்கிறத பார்த்த உடனே இது ராஜாவுடையது அப்படின்னு சொல்லிட்டு நேர கொண்டு போய் ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. அவன் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, உள்ள நல்ல விலை மதிப்பான ரத்னம் இருக்கா மாணிக்கம் இருக்கானா, உள்ள இருக்கிற மாணிக்கத்தின் சொரூப சுபாவங்களை விசதமாக அறியாதே. அது என்ன விலை இருக்கும், ரொம்ப வசதியான அதெல்லாம் எதுவுமே இவளுக்கு தெரியாது. அந்த கிழிச்சீரையோட மீள கொடுக்கும், இந்த துணியோடு கூட அப்படியே கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரியாக இந்த ஆத்மாவதான் பகவானுக்கு சமர்ப்பிக்கிற கிழி ரத்னம் மாதிரி. இதனுடைய சொரூப சுவாவம் தெரியாட்டா கூட பரவாயில்லை, இது பகவானுடையதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது தெரிஞ்சதுன்னா அப்படியே பகவான் கிட்ட அதை சமர்ப்பிச்சுடணும் அப்படின்னு தாத்பரியம். இன்னொரு இடத்துல கூட தேசிகன் சொல்றார், நிச்சிதே பரசேஷத்து சேஷம் சம்பரிபூரியதே அனிச்சிதே புனஸ்தஸ்மின் அந்நத் சர்வம் அசத் சமம் அப்படிங்குறது. ஒருத்த ஆத்மாவை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சுட்டுதான் வச்சுக்கோங்க, ஆத்மானா என்னன்னா சரீரத்தை காட்டிலும் இந்திரியத்தை காட்டிலும் எல்லாத்த காட்டிலும் பின்னமானது வேற ஆத்மா அப்படின்னு ஆத்ம சித்தியில ஆளந்தாரே சகிச்சிருக்க விஸ்தாரமா. தேகேந்திரிய பிராண மனோ தீப்யா அந்யஹா அப்படின்லாம் வரும், விஸ்தாரமா சகிச்சிருக்க, அதெல்லாம் தெரியும் ஒருத்தன். அதே மாதிரி ஆத்மாவுடைய சுவாவங்கள், ஆத்மா நித்தியமா அனித்தியமா அதெல்லாமே எல்லாமே நல்லா தெரியும், நன்ன வாதங்கள்லாம் பண்றான். ஆனா ஆத்மாவானது பகவானுக்கு தாசன் அப்படிங்கிற தெரியல வச்சுக்கோங்க, இவன் எத்தனை தெரிஞ்சிருந்தும் பிரயோஜனம் இல்லை. மகா பண்டிதனாக இருந்து இதுல எத்தனையோ மதங்கள்லாம் இருக்கு, எல்லா மதங்களையும் ஜெயிக்கக்கூடியவனாக ஆத்ம ஜானி அப்படின்னு சொல்றபடியாக ஆத்மாவை பத்தியான சகல ஜானமும் இருந்தா கூட ஆத்மா பகவானுக்கு தாசன் அப்படிங்கிற ஜானம் இவனுக்கு இல்லைன்னா மற்றதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதே ஆத்மாவுக்கு ஆத்மாவானது பகவானுக்கு தாசன்கிற ஞானம் வந்துருத்தும்னா மற்றது இல்லாட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிற ரகசியத்திரி சாரத்துலாம். அந்த ரீதியிலே நான் உன்னுடைய வஸ்து இது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உன்னுங்கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறேன். மமநாத யதஸ்தியோஸ்மியஹம் சகலம் தத்தி தவைவ மாதவ நியதஸ்வம் இதி பிரபுத்ததீஹி அதவா கின்னு சமர்ப்பயாமிதே. அடுத்த ஸ்லோகம். நாத எம்பெருமானே, நான் இந்த ஆத்மாவை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் சொன்னேனே, நான்கிறது யாரு? இந்த ஆத்மாங்கிறது என்ன என்ன என்னுடையது என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்த எதுவுமே கிடையாது, எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே உன்னுடையது, நானும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா நான்கிறதே உன்னுடையதுதான். அப்ப உன்னுடையதை போய் உன்கிட்ட சமர்ப்பிக்கிறதா? சமர்ப்பிக்கிறதா நம்முடையதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அதுதானே சமர்ப்பணம் அப்படின்னு பெயர். நமக்குன்னு என்ன இருக்கோ அதை இன்னொருத்தரிடம் கொடுக்கணும், அதுதானே சமர்ப்பணம் அப்படின்னு பெயர். அவனுடையதே எடுத்து அவனுடைய கொடுக்கறதுக்கு சமர்ப்பணம் பெயரன்னா. ஆனால் நான் சமர்ப்பணம் பண்றேனேன்னா இது என்ன வேடிக்கை அப்படிங்கிறார். மமநாத யதஸ்தி யோஸ்யகம் சகலம் தத்தி தவைவ மாதவ, எல்லாமே உன்னுடையதானேப்பா, நியதஸ்வம் உன்னுடைய சொத்து தானே. அதவா கின்னு சமர்ப்பயாமிதே, நான் என்ன சமர்ப்பணம் பண்ணுவேன் உனக்கு? அப்ப சமர்ப்பணம் பண்றேன்னு சொன்னேனே, நான் என்ன சமர்ப்பணம் பண்ணுவேன் உனக்கு? சமர்ப்பணம் பண்ணுவதற்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறேன். இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த ரகசியத்திரைசாரத்தை சொல்லிருக்கேன். மமநாத யதஸ்தி என்கிற ஸ்லோகத்திலும் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படின்னு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா நான் என்ன சமர்ப்பிப்பேன் உன்னுடையதே உனக்கு எப்படி சமர்ப்பிப்பேன் அப்படின்னா, அப்ப சமர்ப்பணம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணக்கூடாதா, பரநியாசம் பண்ணக்கூடாதானா? அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா பரநியாசம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் ஏன் ஆனவந்தார் பண்ணார்னு ஒரு கேள்வி வரும். பண்ணியிருக்காரே, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நான் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணேன், பண்ணும்போது நான் என்னுடைய ஆத்மாவை உமக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி சமர்ப்பணம் பண்ணல, உன்னுடைய ஆத்மாவை உமக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிதான் சமர்ப்பணம் பண்ணுவேன். என்னுடையது கிடையாது. அப்படி என்னுடையதை உமக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி சமர்ப்பணம் பண்ணா அப்ப அதுவும் ஒரு தோஷம். ஏன்னா பகவானுடையதை தன்னுடையது அப்படின்னு நினைச்சா வச்சுக்கோங்க, அது தப்பு தானே. அந்த தப்பு பண்ணக்கூடாது. சரணாகத்தில முக்கியமான ஒரு விஷயம், பெருமாளிடம் சமர்ப்பிக்கும் போது என்ன எனக்கு சொந்தமான ஒரு ஆத்மாவை உமக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னா அப்போ அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. அது ஒரு திருட்டுத்தனம். ஏன்னா இன்னொருத்தருடைய வச்சு இன்னொருத்தருக்கு கொடுத்தா அது திருட்டுத்தனம் தானே. நம்மாத்திலேருந்து பழம் எடுத்து அது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா நல்லது, பக்கத்தாத்துலேருந்து பழம் எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சோம்னு வச்சுக்கோம், இது எந்த விதத்தில் நியாயம்? பக்கத்தாத்து பழத்தை திருடி அது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா, வேற ஒருத்தர் கொடுத்த புஷ்பமோ பழமோ அது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா கூட அது கொடுத்தவருக்கு தான் பழங்கிற சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்காங்க கேட்டா, ஒரு பழம் ஒன்று ஒருத்தர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பெருமாளுக்கு சமர்ப்பி சொல்லுவோம். அப்ப நாம சமர்ப்பிக்கிறோம் அர்ச்சகர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, நமக்கு பலன் கிடையாதா, அவருக்கு தான் பலன் இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. அப்படி இருந்துச்சு திருடி கொடுத்தா எப்படி பலங்கிறது வரும்? அவர் சம்மதத்தோட கொடுத்தாலே நமக்கு பலன் கிடையாது, திருடி கொடுத்தா எப்படி பலன் வரும்? இதெல்லாம் திருட்டு தான். திருடி கிருடி வந்து பெருமாளுக்கு கொடுத்தா அது ஒரு அபகாரம். அதனால யாருடைய சொத்தோ அதை நம்ம கவனிச்சுக்கணும், இன்னொருத்தருடைய சொத்தை நம்முடையது நினைச்சு கொடுக்க கூடாது. அப்படி பார்த்தா ஆத்ம சமர்ப்பணம்னா இந்த ஆத்மாங்கிறது என்னுடையது இல்லையே, இது பகவானுடையது தானே. அதனால இதை என்னுடைய சொத்தா நான் நினைச்சு உமக்கு கொடுத்தேன்னா அது பெரிய பாப்பமாயிடும், அது திருட்டுத்தனமாயிடும். ஆத்மா அபகார சௌரியம் அடியற்றதாகாது. அப்ப என்னுடைய திருட்டுத்தனம் இன்னும் விடலைன்னு அர்த்தமாயிடும். அதனால என்ன பண்ணணும் கேட்டா, எம்பெருமானே உன்னுடைய சொத்தை உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. உம்முடைய சொத்தை உனக்கு நான் ஏன் சமர்ப்பிக்கணும்னா, அதை இத்தனை நாளா என்னுடையது தப்பா நினைச்சிருந்தேன், அது என்னுடையது இல்லை, அதனால உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். தன்னுடைய திரவியத்தை ராஜாவுக்கு உபகாரமாக கொடுக்குமா போலே, ஒருத்தன் தன்னுடைய திரவியத்தை ராஜாவுக்கு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இது கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி இல்லைங்கிறதுக்கு அந்த உதாரணம், ஒருத்தன் தன்னுடைய திரவியத்தை ராஜா கொடுத்த அந்த மாதிரி இல்லை. என்ன என்ன கேட்டோம்னா, ராஜாவுடைய திரவியமே ஒரு தரம் காணாது போயிடுது, அது இவங்க கையில கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, மகாராஜா உங்களுடைய திரவியம் இது, இதை நான் உங்ககிட்டயே சமர்ப்பிக்கிறேன்னு கொடுத்தா எப்படியோ அந்த மாதிரி தான் ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிறது பண்ணணும். அந்த மாதிரி பண்ண வேண்டியதை தவிர என்னுடைய ஆத்மா நினைக்கக்கூடாது. ஒரு விதத்துல பார்த்தான்னா வாழைப்பழம் சமர்ப்பிக்கிறதுலாம் கூட இப்படிதான், ஏன்னா எல்லாமே பெருமாளுடையது தானே. அதனால்தான் இந்த சாத்விக தியாகம் இதெல்லாம் அழகா சொல்லியிருக்கா, ஸ்வஸ்மை சுப்ரீதே சைமேவகாரி சசேஷ பூதம் இதம், தன்னுடையதான இந்த வஸ்துவை அப்படின்னு. அப்படிதான் திருவாராதனத்துலாம் அப்படிதான் வரும், தன்னுடையதான இந்த வஸ்துவை தனக்காக பெருமாளே சமர்ப்பித்துக் கொள்கிறான் தான் வரும். அப்படிதான் எல்லாத்திலுமே அனுசந்தானம் பண்ணணும். குறிப்பாக இந்த சரணாகதியில அப்படிதான் அனுசந்தானம் பண்ணணும். அதனால அதுவா கிண்ணு சமர்ப்பியாமித்தே அப்படின்னா இல்லை, நான் உனக்கு என்ன சமர்ப்பிப்பேன் அப்படின்னா சமர்ப்பிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே, அதனால சமர்ப்பிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா நான் சமர்ப்பிச்சிருக்கேன், ஆனா சமர்ப்பித்தது என்னுடையதாக, நான் எதையுமே சமர்ப்பிக்கலையே, உன்னுடையதானே உனக்கு சமர்ப்பிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சமர்ப்பிக்கிறதுங்கிறது என்ன இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல சாதிக்கிறார். அவபோதித்தவாய்மாய் யதாம் அயி நித்யம் பவதி யதாம் ஸ்வயம் கிருபையை அவனன்ய போக்யதம் பகவன் பக்திமபி பிரயச்சமே. இந்த ஞானம் எனக்கு வந்திருக்கு இல்லையா, சரணாகதி பண்ணக்கூடிய எனக்கு இந்த ஒரு அழகான புத்தியை நீ கொடுத்தீர்யா, இதே மாதிரி நல்ல புத்தியை கொடு, இதே மாதிரி நல்ல பக்தியை கொடும், இதெல்லாம் தான் நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அதையே பிரார்த்திக்கிறார். பெருமாளுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த புத்தி அப்படிங்கிறதே வரும். பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்தம் பிரிய சுகிருத் துவமேவ துவம் மித்ரம் குரு ரசி கதிஷ்சாசி ஜகதாம் த்வதீயா த்வத்ப்ருத்யா தவ பரிஜனா த்வத்கதிஹி அஹம் ப்ரபன்னஸ்ச ஏவம் சதி அஹமபி தவைவாஸ்மிஹி பரஹ. இப்போ இதுல வந்து அழகாக சரணாகதியை முடிக்கும் போது எம்பெருமானே என்னை நீர் ஏற்றுக்கொள்ள வேணும், நான் ஏதாவது தப்பு பண்ணா கூட சிக்ஷணம் பண்ணி என்னை ரட்சிக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்றார். நீர்தானே எனக்கு பிதா, நீர்தானே எனக்கு மாதா, நீர்தானே எனக்கு தனையன், நீர்தானே பிரிய சுகிருத்து, சகலவித பந்துவாக நீர் இருக்கிறீர். துவமேவ துவம் மித்ரம் குரு ரசி கதிஷ்டா சி ஜகதாம். நான் யாரும் கேட்டா தொதீயா உண்மை சேர்ந்தவன், துவத்ருத்தியா உன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டியவன், தவ பரிஜனா உன்னை சேர்ந்த தாசன், துவத்கதிஹி உன்னை தவிர வேற கதி இல்லாத உண்மையே கதியாக, எல்லாவற்றுக்கும் மேல பிரபன்ன அஸ்த உன்னிடம் வந்து சரணாகதி பண்ணினான். இத்தனை இருக்கொள்ளும். ஏவம் சதி அகமபி தவை வாஸ்மி ஹிபரஹா. அப்படியானால் என்னை உம்முடைய பொறுப்பு தானே, என்னை ரட்சிக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு தானே, வேற என்ன இருக்கு அப்படின்னு விசேஷமாக அனுசந்தானம் பண்ணுகிறார். எம்பெருமானிடம் பரத்தை சமர்ப்பித்து நமக்கு இருக்கக்கூடிய பரத்தை பொறுப்பை துறக்க வேண்டும். என்னுடையது ஒண்ணும் இல்ல, நான் உன்னையே சேர்ந்தவன், பிரதியா துவத்யா தவ பரிஜனா துவத்கதி. நீர் யாரும் கேட்டா எனக்கு பிதா எனக்கு மாதா, நான் வேற ஒருத்தர் கண்டவர்கிட்டவே கொடுக்கல, யார் உரியவரோ அவர்கிட்ட என் பரத்தை ஒப்படைக்கிறேன். அதனால் நீர் பிதாவாகவும் மாதாவாகவும் பிரிய சுகிருத்தாவும் குருவாகவும் கதியாகவும் இருக்கக்கூடியவர். நான் யாரும் கேட்டான்னா உண்மை சேர்ந்தவன், உம்மால் பரிக்கப்பட வேண்டியவன், உன்னுடைய பரிஜனன், உண்மையே கதியாக உடையவன், உம்மிடம் சரணாகதி செய்தவன் அப்படின்னா, அப்போ என்னுடைய ரட்சண பொறுப்புங்கிறது உமக்கு தானே இருக்கு, எனக்கு இதுல அன்வயமே இல்லை, நான் என்னை ரட்சித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு மொத்தமாக பர சமர்ப்பணத்தை கொடுத்து ஸ்வநிர்பரத்வ பரியந்தாங்கிற எனக்கு பரம் கிடையாது, மொத்த பரணம் உனக்கு தான் அப்படின்னு அந்த அளவு அந்த பரதமர்ப்பணங்கிறது அது வரைக்கும் போய் நிக்கணுமா இல்லை அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் சாதித்தார். அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம், நனு பிரபன்ன சகிருதேவநாத தவாகம் அஸ்மீதி யாச்சமான தவானுகம்பியஸ்மரத பிரதிஜாம் மதேகவர்ஜம் கிமிதம் வ்ரதந்தே. இப்பெருமானே நானு சகிருதேவ ஒரே தடவை சரணாகதி பண்ணிருக்கேன், சவாகம் அஸ்மி உம்மை அடைவதே எனக்கு பலனாக வேணும், உம்முடைய கைங்கரியமே பலனாக வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருக்கேன். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய சாரத்தை சொல்ற கடைசி ஸ்லோகத்துக்கு மூணு ஸ்லோகம், நான் உம்மை சரணாகதி பண்ணிருக்கேன் ஒரு தடவை, நான் பல தடவை சரணாகதி பண்ணல, ஒரு தடவை சரணாகதி பண்ணியிருக்கேன், நீரே பலனாக வேணும் உம்மை கைங்கரியமே வேணும் பிரார்த்திச்சிருக்கேன். அதனால் நீர் என்ன பண்ணணும்னு கேட்டா உம்முடைய வச்சனத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜெயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம்மான்னு சொன்னீர் இல்லையா, ஒரு தடவை சரணாகதி பண்ணால் நீரே பலனாக வேணும் பிரார்த்திச்சால் அபயம் கொடுக்கிறேன் நீரே. அந்த ராமாயணத்திலே ஸ்ரீராமபிரான் அருளி செய்த வசனத்தை ஸ்மரிச்சுக்கணும், கொஞ்சம் ஸ்மரிச்சுட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. என்ன, நானும் அதே மாதிரிதான் ஒரு தடவை சரணாகதி பண்ணிருக்கேன். சரணாகதியை பண்ணாத கோஷ்டியில நான் சேரல, இல்ல பல தடவை சரணாகதி பண்ணணும்னு சொல்ற கோஷ்டியில சேரல. நனு பிரபன்னா சக்ருதேவநாத, நீர் என்ன சொன்னீர், சக்ருதேவா பிரபன்னா தானே சொன்னீர், நானும் ஒரு தடவை சரணாகதி பண்ணிருக்கேன். அதனால அதை ஸ்மரிச்சுக்கும். மதேகவர்ஜம் கிமிதம் விரதந்தே, ஏதாவது விரதம்மான்னு சொல்லிட்டீரேன், நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு விட்டா பரவாயில்லை, அபயம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு விட்டா பரவாயில்லை, அபயம் கொடுப்பது என்னுடைய விரதம்னு சொல்லிட்டே இருந்தோம், அப்ப எனக்கும் கொடுத்தா. ஏன்னா விரதம்னு சொன்னா பூர்த்தியா இருக்க முடியும், எல்லா ஏகாதசியும் விரதம் இந்த ஏகாதசி தவிர அப்படின்னு சொல்லுவாள்லன்னா இது கிடையாது. அதனால இது என்ன விரதம், என்னை விட்டுட்டு விரதம் வந்தா விரதமாண்ணா, ஆளை வந்தா அடுத்தவர் மற்ற பேருக்கெல்லாம் இந்த விரதம் அப்படி சொல்லுவாருண்ணா, கிடையாது. மதேகவர் ஜம் கிமிதம் விரதந்தே, இந்த விரதம் என்ன தவிரவா, அப்படி ஒரு விரதம் இல்ல, அப்படியானால் அது விரதம் ஆகுமா, நேரே சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமான்னு சொன்னீர், அப்ப என்னையும் ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு தாம் செய்த சரணாகதியை திருடமாக்கி எம்பெருமானிடம் இந்த பிரார்த்திக்கிறார். அகிருத்திரிமத்வச்சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத் விருத்தம் அச்சிந்தயித்வா. அதெல்லாம் இருக்கட்டும் எம்பெருமானே, நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், இவன் சரணாகதி பண்ணபடினாலே இவனை ரட்சிக்கணும்னா இந்த சரணாகதிக்கெல்லாம் மூலமாக ஒன்று இருக்கு, நான் பிதாமகன் நாதமுனிகள் இருக்கார் இல்லையா அவருடைய பேரனாக நான் இருக்கேன், அதனால அதை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னார். எப்படியானால் ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு நாம சொல்றோமோ அந்த மாதிரியாக என்னுடைய சரணாகதிக்கு மேலே உம்மால மீற முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, நான் நாதமுனிகளுடைய பேரன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. நாதமுனிகள் தான் நமக்கு ரொம்ப வேண்டியவர் அச்சி, அதனால என்னுடைய பிதாமகம் நாதமுனிம் விலோக்க அவரை பாரு பிரசீதம் அத்வருத்தம் அச்சிந்தைத்வா, இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டா, சரணாகதிங்கிறது பண்ணிட்டான், ஆனா சரணாகதி பண்ண இவன் எப்படி இருக்கான், சரணாகதி பண்ணிட்டுன்னா அவன் ரொம்ப மோசமா தானே இருக்கான், ஏதோ சரணாகதி பண்ணாதவா இருக்கா மாதிரிதான் சரணாகதி பண்ணவனும் இருக்கான், சரணாகதி பண்ணாதவாளுக்கும் சரணாகதி பண்ணவாளுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதுதான் நோக்கத்தை ஒன்றும் தெரியுதான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கான், இவனும் அபசாரப்படுறான் இவனும் அபசாரப்படுறான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கான், ஒரு வித்தியாசமும் தெரியல. அப்போ நீர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க, நான் மகா பாபிஷ்டனாக அப்போ வந்து என்னன்னோ சொல்றாரு இல்லையா, சுச்சிம் அவிநீதம் அலஜம் அவிநீதம் விநீதம் வினயங்கள்லாம் எதுவுமே இல்லை, திக சுச்சிம் அவிநீதம் நித்தயம் மாமலஜம்லாம் சொன்ன மாதிரியா, ஒரு ஆச்சாரம் கிடையாது, ஒரு அனுஷ்டானம் கிடையாது, ஒரு வெக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதி அசூயா பிரதபூ கிருதக்னஹா துர்மானி. அப்ப பெருமாள் கேட்கிறாரா, சரி சரணாகதி பண்ணிட்டு வாஸ்தவம் இவ்வளவு மோசமா இருக்கிற, சென்னதான் சரணாகதி பண்ணா கூட ரொம்ப மோசமா இருக்கு, உனக்கு போய் கொடுக்கறதான் சரணாகதி பண்ணா ஏதாவது ஒரு வைலட்சன் ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டாம், சரணாகதி பண்ணிட்டு நித்தியகர்மானுஷ்டானம் பண்றதே கிடையாது, சரணாகதி பண்ணிட்டு பெருமாள் கிட்ட அபசாரப்படாம இருக்கிறதே கிடையாது, இந்த மாதிரிலாம் காலத்தை ஓட்டினா பண்ணவனுக்கும் பண்ணாதவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கு சொல்றார் அது வாஸ்தவம் தான் சுவாமி, நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், என்னுடைய நிலைமை எடுத்து பாராதையும் நான் நாதமுனியுடைய பேரன்கிறத நினைச்சு பாருன்னு ஒரு பெரிய போனா பிதாம ஹம்நாத முனிம் விலோக்கிய பிரசீதம் அத்வருத்தம் அச்சிந்தயித்வா, அதான் நம்ம சரணாகதி நம்ம ஆச்சாரிய சம்பந்தத்தை சொல்றோம், ஆச்சாரனுடைய சம்பந்தத்தை பாரும் அப்படின்னு சொல்றோம். அதனால அப்படியெல்லாம் விசேஷமாக இந்த சரணாகதி சாஸ்திரத்தை பத்தி பல விசேஷங்கள் அருள் செய்கிறேன், சைவா சரணாகதி காட்டில் ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு சரணாகதி பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய பெருமைகள் அப்படிங்கிறது இதுல தெரியும். இந்த கடைசி ஸ்லோகத்தினால் மத்வருத்தம் அச்சிந்தயித்வ, நான் எப்படி மோசமா இருக்கேன் அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சாதிக்கிறேன். சரணாகதி பண்ணச்சியும் சரணாகதி பண்ணிட்டும் பகவானே வெறுக்கத்தக்க பாவங்கள்லாம் நாம செய்தா கூட ஏதோ இந்த ஆச்சாரனுடைய சம்பந்தம் இருக்கு, சரணாகதி பண்ணியிருக்கான் அப்படின்னு வச்சுட்டு எம்பெருமான் சிக்ஷை கொடுப்பான், அதை சரியாக்கி நம்ம ஏற்றுக்கொள்வானோ அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். இப்படியாக சரணாகதி பற்றியான பல விஷயங்கள், ஆத்மாவை எப்படி சமர்ப்பணம் பண்ணணும், நான் சரணாகதிக்கு தேவையான அங்கங்கள் எவை, இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, இதுல அடியன் சங்கிரகமாக யதாமதி விஞ்ஞாபனம் பண்ணேன். அளவந்தாருடைய அனுகிரகத்தினால அவருடைய திருநட்சத்திர தினத்துல கொஞ்சம் வாக்கு சஃபலமா இருக்கு, ஆச்சாரியருடைய அனுகிரகம் இருக்கு. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. கவிதாச்சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹோ.